இன்னொன்று, இந்த உழவு முறை பற்றி பேசியிருந்தோம். தாவரங்கள் இயற்கையாக விதைக்குது, தாவரங்கள் இயற்கையாக, சரி, பறவைகள் இயற்கையாக பழங்கள் எடுத்து போய் சாப்பிடும். இன்றைக்கி முதல்ல பழத்தில் கொட்டையே இல்லைங்க, விதி இல்லாத பழங்களை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இது எங்கே போக போகுதுன்னு தெரியல. அப்போ நம்ம இந்த விதையில்லா பழங்களுக்கு போகிற அடிமையை தனத்தை முதல்ல மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த ஊரில் நான் வந்து ஒரு பூசணியை வாங்கினேன், நமக்கு பூசணியாக மாதிரியே இருக்குது, உள்ள ஒரு விதை கூட வந்துங்க முளைக்கிற தகுதி இல்லை. முதல்ல வந்து நம்ம பூசணி ஒன்று எடுத்திங்கன்னா நூற்றுக்கணக்கான விதை இருக்கவங்க வந்து 10 விதை கூட இல்லை. அந்த 10 விதையில் ஒரு விதை கூட வந்து முளைக்க தன்மையே இல்லை, அப்படியே சவச்சவன் இருக்குது. அந்த நித்தான நிலை இல்லை. முழுக்க முழுக்க அடிமைத்தனத்தை தான் அவன் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அவங்கள்ட்ட தான் அந்த விதையை உருவாக்கணும். அவங்கள்ட்ட இப்போ எப்படி, இப்போ நம்ம பண்ணையில் கோழி பண்ணையில் பிராய்லர் கோழிக்கு வந்து தனியாக தாய்க்கோழியும் தனியாக வளர்த்து அந்த அதிலிருந்து முட்டை எடுத்து அந்த இருந்து குஞ்சை பறித்து இது பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம குஞ்சை உருவாக்க முடியாது. இன்னும் அந்த இந்த பண்ணைக்கோழியில் விடக்கூடிய முட்டைகள் வந்து அந்த முட்டையை எடுத்து போய் கரு உருவாக்க முடியாது. அந்த கரு முட்டையை திங்கிறதே பலனே இல்லாத ஒரு விஷயம். நம்மளை முழுக்க முழுக்க அடிமைத்தனத்துக்கு கீழே கொண்டுட்டு போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இருந்து வெளியே வரணும்னா நாம் வந்து இதுக்கு இயற்கைக்கு நேராக மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். நம்ம கொண்டு போகும்போது இதில் இதை இந்த பழங்கள் இருக்குது, இந்த பழம், அதை யாருமே நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் உதவி செய்யணும், இன்னொருத்தர் செஞ்சு அதை நம்ம உருவாக்கலாம். எங்கே நேராக போனாலும் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து முள்ளு முதலீடும் போட்டு பணம் வரும் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கிறோம். அப்புறம் நெல் விதைப்பு கண்டிப்பாக ஐயா சொன்ன வார்த்தைகள் நூற்றுக்கணும். இன்னொரு நண்பரும் சொல்லியிருந்தாங்க, நெல் வந்து ஏன் ஆழமாக நடக்கூடாதுன்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். ஐயா மேலாக நடணும்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் மேலாக நடணும் ஐயா கேட்டிங்களா? கண்டிப்பாக கேட்டதான் ஐயா பதில் சொல்லுவாங்க. இது மாதிரி கேள்விகளை ஐயா கேட்டு தொடங்க, மற்ற நண்பர்களும் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீ நம்ம நெல்லை பார்த்தீங்கன்னா, நெல் எப்படி பயிர் வந்து வெடிப்பு வரும், நீங்கள் அந்த பயிர் அடி பயிர்லேருந்தால் அது கிளை கிளச்சி வரும். ரொம்ப ஆழமாக ஊன்ட்டிங்கன்னா அந்த மண்ணை மீறிட்டு தான் அந்த கிளை வந்து கிளச்சி வரணும். மண்ணை மீறிட்டு தான் கிளச்சி வரும். மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ஏரில் உழவு ஓட்டும். ஏரில் உழவு ஓட்டினா குறைஞ்சது 2 அடி 2 அடி அந்த ஏரோட அடிப்பாக உள்ளே போகும். காலு ஆள் நடக்கும்பொழுது முட்டி வரைக்கும் அந்த சேர் இருக்கும். நீ டிராக்டர் பார்த்திங்கன்னா மேலே அந்த அது என்ன தான் நீங்கள் ஓட்டினீங்களோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே அந்த மண் பெறலவே பெறலாது. மீறி போனால் 1 அடி மண் பெறலாம். அப்படிங்கும் பொழுது அந்த மண் குளகுளப்பு தன்மையை ரொம்ப ஒன்று குளக்குளக்குள்னு போயிடும், இல்லை குளக்கு சுத்தமாக போகாது. ஆனால் ஏரில் ஓட்டி பாருங்கள், அந்த மண் அப்படி கையை வச்சுன்னா அப்படியே பஞ்சு மாதிரி உள்ளே போகும். அப்போ உள்ளே பயிர் வச்சாலும் அந்த பயிர் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் கூட வெடித்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதாவது தூர் வெடிக்கிறது. இப்போ என்ன பண்ணி மண் அப்படி இல்லையா, ரொம்ப ஆழமாக சொல்கிறோமா, அப்போ என்ன ஆகுது, அந்த தூர் வெடிக்க முடியல. அதனால் அந்த பயிர் அவ்வளோ சத்தம் அதுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கும். கொஞ்சம் மேலாக நடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பயிர் வந்து வெடிக்கிறதுக்கு அந்த மண்ணுக்கு மேலே தான் இந்த அடித்தண்டு இருக்கும். வேர் மட்டும் உலக அடித்தண்டு மேலே இருக்கும்போது அப்படி நீட்டாக நிறையா வெடித்து போகிறோம். இது என்னுடைய புரிதல். இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது நானே யோசித்து பார்த்தேன், அந்த புரிதல் தான் நாங்கள் சொல்கிறேன். ஆகையா, இன்னொன்று, இந்த நெல்லை விதைக்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வச்சு ரொம்ப கம்மியாக வச்சுருவோம். அதுக்கு ஏதாவது ஒரு பொது வழிமுறை எதுனா, அதை அதான் அது இப்போ அது மிஷினில் வச்சு உருட்டி போடுறது, பயிர் அப்படியே நேராக வயலே நேராக விதைக்கிறது. சரவணன் ஐயா அது பண்ணியிருந்தாங்க, போன வருஷம் போட்டிருந்தாங்க. சரவணன் ஐயா வந்து கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் எப்படி இருந்தது என்ன இதுன்னு எல்லோரும் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு தெரியும். அப்போ நெல்லே அப்படி நேராக வந்து அந்த மிஷின்லேயே வச்சு வரிசையாக அப்படியே விட்டுகிட்டே போகிறது, எடுத்துகிட்டே போகிறது. ஆள் முதல்ல வயல் ஓட்டி நாற்று விட்டு அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது எல்லாத்துக்குமே தண்ணி கிடைக்காது, தண்ணி எல்லாத்துக்குமே முதல்ல எடுத்துமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் மழை எப்போ பெய்யும், ஆடி மாதம் தான் மழை பெய்யும். 6 மாத பயிர் பார்த்திங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இன்னும் 6 மாதம். அந்த 6 மாதம் பதிலாக ஆடி மாதத்துக்கு விடுத்தோடனே சில சமயம் மழை பெஞ்சிடும், அப்போ தண்ணி கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணியை பயன்படுத்தி நாற்றை விட்டு அந்த நாற்றை பிடுங்கி நடுவாங்க. அந்த 2 மாதம் அந்த பயிர் வளர நாற்று வளரங்காட்டியும் தண்ணி ஓரளவுக்கு வந்துடும். அப்போ நம்மளால் பண்ணும். ஆனால் முதலே நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தண்ணி அந்த அளவுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா அந்த பயிர் நெல்லை விதைச்சி பண்ணுறது மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதனால் தண்ணியை தான் வந்து தண்ணியை பொறுத்து தான் நம்ம செய்யணும். தண்ணி இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம், தண்ணி இல்லாதவங்க நாற்று விட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நன்றிங்க.